நட்ட நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் போனாது சித்திரமே முத்து ரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அண்ண கிணியே வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல் வங்கக்கடல் மீதானை தேயாது காதல் சுத்தி வரும் புயல் என்ன ஒட்டுகின்ற இடி என்ன அன்பு விளக்கென்றும் எரியும் தெய்வத்துக்கு திரை என்ன காதலுக்கு மறைவென்ன உங்களுக்கு என்று புரியும் ஆற்றிலே கரையில் நின்று அக்கரைக்கு தூது விடக்கூடலாம் எண்ணத்தை சொல்ல நடு ஆடில் அன்ன பறவை விட்டு இனி போகாது விடி வெள்ளி தூரம் கட்டு மரம் கடலாடி கரையேறும் நேரம் உப்பெடுக்கும் நேரம் ஒன்று முத்தெடுக்கும் நேரம் இன்று சித்திரமே செப்பு குடமே கட்டும் உண்டு காவல் உண்டு நம்ம என்ன செய்யும் இன்று நித்திலமே முத்து ரதமே நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்து ரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளியே.